ஜீவன் என் ஜீவன் எனை நீங்கி போகலாமா? காதல் என் காதல் அது ஏங்கி போகலாமா? நிரலோடு பகையென்று திடிவாதம் தனை கொண்டு வீணை தீயில் வீழலாமா? ஜீவன் என் ஜீவன் எனை நீங்கி போகலாமா? காதல் என் காதல் அது ஏங்கி போகலாமா? வானம் வேறு மேகம் வேறென்று பிரித்து பார்க்க கூடுமா? நீயும் நானும் வேறு வேறென்று பிரிக்க நெஞ்சம் தாங்குமா? தாமரையை நீர் தொடாததால் சொந்தமின்றி போகுமா? உதடுதானே பொய்கள் பேசுமே, உயிரும் பொய்கள் பேசுமா? நிழலேது நிஜமேது அறியாது இளமாது? ஜீவன் என் ஜீவன் எனை நீங்கி போகலாமா? காதல் அது ஏங்கி போகலாமா? கரையில் மோது மலைகள் ஓயலாம், காதல் நெஞ்சம் ஓயுமா? வானில் தோன்றும் கதிரும் தேயலாம், காதல் நினைவு தேயுமா? நிலவில் கூட களங்கம் காணலாம், நெஞ்சில் அது ஏதம்மா? வானில் கூட நிறங்கள் மாறலாம், நேசம் நிறம் மாறுமா? தலை சாய்க்க மடி தேடி உகந்தோறும் வருவேனே? ஜீவன் என் ஜீவன் எதை நீ